ஒரு க்ஷணத்திலேயே, க்ஷணப்பொழுதில் அப்படின்னு அர்த்தம், டிலே இல்லாமல் உடனே. எப்படின்னு கேட்டால், பஞ்சபிகி ஆயுதைகி. பஞ்சபிகின்றது பஞ்சசப்தத்துடைய திருத்தியாபக்தி பகுவச்சனம், த்ரீ த்ரீன்னு சொல்லுவோம். ஆயுதைக்கு அது விசேஷனம், ஆயுதைகி அப்படிங்கிறது திருத்தியாபக்தி பகுவச்சனம், ஆயுதங்களால். ஆயுதங்களால் எத்தனை இல்லது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அந்த பஞ்சாயுதங்களால். பஞ்சாயுதம்னு சேர்த்து எழுதலாம், பஞ்சாயுதேனா அது கலெக்டிவ் ஆகிடும். அதை வந்து நம்ம அது சமஸ்தமஸ்தமாக போட்டால், இல்லை தனியாக போட்டால் நம்பரை வெளில எடுத்து விசேஷமாக போட்டுடலாம். அப்போ பஞ்சபிகி ஆயுதைகி அப்படி ஆயிடுது. இவர்கள் என்ன பண்ணக்கூடியவை, இவர்களுக்கு என்ன சாமர்த்தியம் இந்த ஆயுதங்களுக்குன்னு கேட்டால், க்ஷிதி திரிதஷ ரக்ஷகைகி. க்ஷிதினா பூமி, திரிதஷால்னு பூமியில் இருக்கக்கூடிய சுரர்கள், பூசுரர்கள் அல்லது தேவர்கள்னு வச்சுக்கலாம், அந்த நபர்கள். ரக்ஷகைகி, அவர்களை காப்பாற்றுபவைகளாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து ஆயுதங்களால்னு தற்பயமாச்சு. அப்புறம் அவைகளுக்கு எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னு கேட்டால், பிரகிருஷ்ட நிஜசக்தி பிகி. பிரகிருஷ்டம்னாலே ரொம்ப ஏத்தம், ஏத்தம் உடையதுன்னு அர்த்தம், மிக்க மிகுதியான சக்தியை உடையவைகளாய் அப்படின்னு அர்த்தமாக இருக்கப்போ. அவள் பிரகிருஷ்ட நிஜசக்தி பிகி, க்ஷிதி திரிதஷ ரக்ஷகைகி, பஞ்சபிகி ஆயுதைகி. இப்படி இந்த உம்முடைய திருவாயுதங்களால் கனப்பொழுதில் வளர்ந்து வருகின்ற அல்லது பெருகிக் கொண்டிருக்கிற பயத்தை போக்கடிக்க வேண்டும், நீர் போக்கடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டார். எங்கு இந்த பயம் இருக்கிறது, எப்படி இருக்குன்னு கேட்டால், ஜெகத்திலே போட்டுட்டார். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் கூட அப்போ பாரத தேசம் முழுக்கவே ஒரே கோலாகலமாக இருந்தது. ஜெகதி, ஜெகத்தினுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம், உலகில் எவர்களால் இந்த பயமானது ஏற்பட்டதுன்னு கேட்டால், அப்போது துருஷ்க யவனாதிபிகி. துருஷ்க அதெல்லாம் அங்கேருந்து வந்த, ஆனால் அந்த தர்க்கின்னு சொல்லும்போது அந்த துருஷ்க யவன ஆதி எக்ஸெட்ரா எட்டால் ஆதிபிகி, அது இக்காரந்தமாக போயிடுது. துருஷ்க யவனாதி இக்காரந்தமாக போயிடுது. அப்போ ஹரிபிகி மாதிரி அவர்களால், அந்த துருக்கர் யவனர் முதலியவர்களால் அப்படின்னு அர்த்தமாகிறது. அவர்களால் அவெல்லாம் மேலும் வேற யார் இருக்காங்கிட்டா, கலித சாக்கிய லோகாயதைகி. இவெல்லாம் கூட்டு சேர்ந்துட்டா, ஒழிக்கப்பட வேண்டியது சனாதன தர்மம். அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் இருக்காலோ அவனை கூட சேர்ந்துட்டா. கலித்தர்னு அவளுக்கு பௌத்தர்களுக்கு பெயர், கலித சாக்கியன்னு சொன்னால் பௌத்தர்கள், லோகாயதான்னா சார்வாக்கர்கள். மறுபடியும் அவர்களால் அவர்களோட சேர்ந்துட்டு, அல்லது அவர்களால் தனியாக ஏற்பட்டது, இவர்களால் ஏற்பட்டது, ரெண்டு சேர்ந்துட்டு இன்னும் பயமானது ஏற்பட்டது. இவெல்லாம் எப்படி இருக்காங்கிட்டா, கலி பிரணிதி லக்ஷணைகி. கலிபுருஷன் வந்து தன்னுடைய வேலையை காண்பிக்கிறதுக்காக இவள் அமைச்சா மாதிரி, கலியினுடைய ஒற்றர்கள் மாதிரி அல்லது கலியினுடைய பிரதிநிதிகள் மாதிரி இவெல்லாம் இருக்கலாம். ஏன்னா கலிகாலத்தில் சொல்லச்சு, பசுவானது நிற்கிறது சிரமப்படுறது. தர்மம்ன்ற பசு நான்கு காலம் நிற்கணும்னு சொல்கிறப்ப அது கால்கள்லாம் க்ஷீணமாகி ஒரு காலம் நிற்கிறதுன்னு சொல்லுவாள். எதனாலும் கேட்டால், இப்படிப்பட்டவர்களால். அப்போ கலி என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவாள்லாம் தன்னுடைய பரிவாரம் மாதிரி இவாள்லாம் அமைச்சிருக்கானா, அதான் லக்ஷணைகி. லக்ஷணம்னா அதுக்கு அடையாளம் மாதிரி இருக்கா இவாள்லாம். அப்போ கலி பிரணிதி லக்ஷணைகி, கலிதசாக்கிய லோகாயதைகி, துருஷ்க யவனாதிபிகி, ஜெகதி ஜிம்பமானம் பயம். அது அப்படியே அண்மையமாகவே ஸ்லோகமே அமைஞ்சிருக்கு அந்தத்தில். அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா, அன்பயத்தை ரங்கநாதா, கலி பிரணித லக்ஷணைகி, கலித சாக்கிய லோகாயதைகி, துருஷ்க யவனாதிபிகி, ஜெகதி ஜிம்பமானம் பயம், பிரகிருஷ்ட நிஜசக்திபிகி, க்ஷிதி திரிதஷ ரக்ஷகைகி, பஞ்சபிகி ஆயுதைகி, க்ஷணாத்து வசபம் க்ஷபய. ரங்கநாதா, ரங்கநாதனு திருவரங்க தெம்பருமானே, கலி பிரணிதி லக்ஷணைகி, கலியின் கலிபுருஷனுக்கு பிரதிநிதி மாதிரி இருக்கக்கூடிய இவர்களால். அவ யாரும் கேட்டால், கலித சாக்கிய லோகாயதைகி. கலித்தன்னு சொன்னால் இன்னொரு அர்த்தமானது கவுண்டன் அப்படின்னு வரும். அதாவது நிறைய பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம். சாக்கிய பெயர்களும் சமதர்களும்னா பிரபந்தத்திலையும் எடுக்கிற ரெஃபரன்ஸு.